அந்த கர்ப்பத்தில் அலையும் என் மனம் காருண்யராஜனை புல்கிடும்போ கனிவிந்தே நாதன் அலிவோடென்னில் சாஸ்வத சௌபாகியம் பகர்ந்தருளி. நீர்போளகள் போலே நிழல் மாயும் போலே மனுஜனி மகியில் மண்ணடியும் போ நீர்போளகள் போலே நிழல் மாயும் போலே மனுஜனி மகியில் மண்ணடியும் போ ஸ்வர்க பிதாவே சேரார் சந்ததமென்னே அனுவதிக்கும் ஜீவித கர்த்தத்தில் அலையும் என் மனம் காருண்யராஜனை புல்கிடும்போ கனிவின்டே நாதன் அலிவோடென்னில் சாஸ்வத சௌபாகியம் பகர்ந்தருளி. சூக்திகள் தேஜிச்சிடும்போ மாணவ மோகங்கள் வினையாய் பவிக்கும் நிருபம சூக்திகள் தேஜிச்சிடும்போ கிறிஸ்து தேவா என் மிழிகள் தங்கி கல்பனை என்னும் பிரபது ஜீவித கர்த்தத்தில் அலையும் என் மனம் காருண்யராஜனை புல்கிடும்போ கனிவின்டே நாதன் அலிவோடென்னில் சாஸ்வத சௌபாகியம் பகர்ந்தருளி.